மூன்று நிமிட தியானம். 22/2/2026 ஞாயிறு. தலைப்பு: ஜஸ்ட் மிஸ்ட். நீதியை காத்துக்கொள்ளும் போராட்டம். மனப்பாட வசனம்: விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 1 தீமோத்தேயு 6:12. இன்றைய தியானம்: தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜஸ்ட் என்னும் நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோபு ஒரு நீதிமான். அவர் தன் வாழ்நாள் முழுதும் கடுமையான சோதனைகளின் மத்தியிலும் அந்த நீதியை காத்துக்கொண்டார். அதன் விளைவாக அவர் இழந்ததை விட 2 மடங்கு அதிகமான ஆசிர்வாதத்தை பெற்றார். ஆனால் தாவீதோ ஒரு நீதிமானாக இருந்தும், தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றவனாக இருந்தும் தன் நீதியை காத்துக்கொள்வதில் விழிப்புணர்வோடு இருக்கவில்லை. பத்சேபால் விஷயத்தில் அவர் தன் நீதியை பரிதாபமாக தவறவிட்டார். ஒரு கண நேர இச்சையினால் அவர் தன் நற்பெயரையும் தெய்வீக சமாதானத்தையும் பல ஆண்டுகள் ராஜ்யத்தையும் கூட இழந்தார். யோசேப்பு இதற்கு நேர்மாறாக இருந்தார். போத்திபாரின் மனைவி அவரை தன் தீமையான ஆசைக்கு இணங்க அழைக்கபோது யோசேப்பு அங்கிருந்து தப்பித்து ஓடிப்போய் தன் நீதியை கிருபையினால் காத்துக்கொண்டார். பாவத்தோடு சமரசம் செய்யாமல் தன் பரிசுத்தத்தை அவர் முன்னிலைப்படுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் சாத்தானின் கண்ணிகள் முன்னெப்போதை பார்க்கிலும் மிகவும் தந்திரமானவைகளாக இருக்கிறது. நாம் நம்முடைய நீதி என்னும் கப்பல் சேதமடையாமல் இரத்தம் சிந்தும் அளவுக்கு கூட போராட வேண்டியிருக்கும். தாவீதை போல அஜாக்கிரதையாக இருந்துவிடாமல் யோசேப்பை போல தீமையை விட்டு விலகி ஓட வேண்டும். நம்முடைய ஒரு நிமிட பலவீனம் வாழ்நாள் முழுவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எந்த விலை கொடுத்தாவது உங்கள் நீதியை காத்துக்கொள்ளுங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். விசுவாசப் பாதையில் உறுதியாக நிலைத்து நிறுங்கள். இன்றைய மேற்கோள்: ஒரு மனிதனின் உண்மையான தகுதி யாரும் பார்க்காதபோது அவன் எப்படி நடக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. C.S. Lewis. பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: பரிசுத்தத்தை பின்தொடர்தல், ஜெரி பிரிட்ஜஸ். ஜபம்: கர்த்தாவே, யோபு போல எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மையையும் யோசேப்பு போல தீமையை விட்டு விலகி ஓடும் வைராக்கியத்தையும் எனக்கு தாரும். தாவீதைப் போல நான் அஜாக்கிரதையாக இராமல் எப்போதும் விழிப்புடன் இருந்து என் நீதியை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கொரு வார்த்தை: சாத்தானின் கண்ணிகளை அடையாளம் காணும் ஞானம் உங்களுக்கு உண்டாவதாக. தீமையைக் கண்டு ஓடி நீதியை பற்றிக் கொள்ளும் பலம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி: 9243183231.